ஐயா வணக்கங்கய்யா. இப்போ உங்கள் பகுதியிலலாம் கனமழை பெஞ்சிட்ருக்குன்னு கேள்விப்பட்டேனுங்க. இன்னும் மழை ரொம்ப பாதிப்புள்ள மழைங்களாயா, எப்படி இருக்குங்க ஐயா? நான் இப்போ இந்த தண்ணி பாய்ச்சிட்ருக்கேங்க, 2 வயலாக தடுத்து பாய்ச்சிட்ருக்கேனுங்க. தண்ணி பாய பாய அப்படியே உள்ளே இறங்கிடுதுங்கய்யா. 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஓடினாலும் நிறைய மாட்டேங்குதுங்க. இந்த வயலோட நீளம் பார்த்தீங்கன்னா 250 அடி நீளம்ங்க, 150 அடி. இது இப்படியே வச்சு பாய்க்கலாங்களாயா, இல்லை இதை ரெண்டாக தடுத்துக்கலாங்களா? மொத்தமாக 4 வயலாக மாற்றிக்கலாங்களா? இது கொஞ்சம் எனக்கு சொன்னீங்கன்னா பரவாயில்லைங்களாயா? ஏன்னா இது ரொம்ப நீளமாக இருக்கிறதுனால தண்ணி இப்போ விடுற தண்ணியெல்லாம் அப்படியே உள்ள ஒரு ஓரத்தில் இறங்கிடுதுங்க. அது கொஞ்சம் இன்னும் மேடு பள்ளம் சரி பண்ண முடியலைங்க. ஓரளவு தான் ஜேசிபி வச்சு நான் பண்ணணுங்க. இதுக்கு கொஞ்சம் எனக்கு சொன்னால் பரவாயில்லைங்களா ஐயா?